13வது நாளுக்கான தியானம். இரத்தம் ஜெயம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசேயர் 1:14. பிரிட்டிஷ் நாட்டு போர் வீரர்கள் தங்கள் எதிரிகளோடு போராடும் போது அதிகமான துப்பாக்கி பீரங்கி சுடுதலினால் அதிகமாக காயமுற்றனர். அவர்களுடைய புண்கள் பெரிதாக இருந்தபடியால் அவர்களால் எழுந்திருக்கவும் முடியவில்லை. எதிரிகளை எதிர்த்து போராட முடியாமல் தவித்தனர். அதனால் அவர்கள் தீர்மானித்தார்கள், ஒரு செஞ்சிலுவை சின்னத்தை காட்டினால் எதிரிகள் போரை சற்று ஓய சொல்வார்கள் என்று. ஆனால் அவர்களிடம் ஒரு வெள்ளை துணி மாத்திரமே இருந்தது, சிவப்பு பெயிண்ட் இல்லை. ஆகையால் தங்கள் புண்களிலிருந்து விழுந்த இரத்தத்தினால் ஒரு பெரிய சிலுவையை வரைந்து தங்கள் எதிரிகளிடம் காண்பித்தார்கள். அந்த எதிரிகளும் அதை கண்டு நிலைமையை உணர்ந்து போரை நிறுத்தினார்கள். இந்த காயப்பட்ட வீரர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றார்கள். கல்வாரியில் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்திற்கு எதிரி பயப்படுவது மாத்திரமல்ல, அதை காணும்போது அவன் உதவியற்று போகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வல்லமையுண்டு. அவருடைய இரத்தம் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து கழுவுவது மாத்திரமல்ல, சத்ருவின் எந்த பிடியையும் நம்மை விட்டு அகற்றி போடும். சத்ருவின் எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை தருவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எதிரியை துரத்திய அதிகாரத்தை நமக்கு தருவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நமக்கு சுகத்தை தருவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நமக்காக பரிந்து பேசுவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நம்மை நீதிமானாக்கி நித்திய ஜீவனை தருவதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். சாபங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இந்த நாள் வரை நம் வீட்டை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதோடு எதிரிகளோ சங்கார தூதனோ நுழையாதபடி காப்பதும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமே. அந்த இரத்தத்தில் நமக்கு ஜெயமுண்டு, வல்லமையுண்டு. அல்லேலூயா. இயேசுவின் குற்றமற்ற இரத்தத்தை காணும்போது சாத்தான் பயந்து நடுங்குவான், ஓடி போவான். அதற்கு முன் நிற்க அவனுக்கு பலனில்லை. அந்த வல்லமையுள்ள விலையேற பெற்ற மாசில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை ரட்சித்த கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். அவருடைய இரத்தத்திற்குள் மறைந்து கொள்வோம். எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு, இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தூய இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத் தீங்கும் என்னை நெருங்காது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்காக துதிக்கிறோம். எங்களுக்காக பாவமில்லாத அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே. இந்த இரத்தத்தில் இருக்கும் வல்லமைக்காக நன்றி. நாங்கள் இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு அதன் வல்லமையால் சத்ருவை ஜெயிக்க நீர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.